اصلا بيقولوا الجوهرة معنى الصلت، انا بقول الجوهرة معنى الصلت، انا بقول الجوهرة معنى ايمان بين جرمان تار يكتب داكر يزي بيدام تادار اليوم كمسطان تغاغ لي وشمد كلي دوشام برج الهوغا بندام سمجد غنجاتام سمجاتا يكتام شرجن بغمانيام شيرسيم وينكرابدو شيئاً وجه نتيم شيئاً واسط فميبين கண்ணகளை என எமக்கு காட்டவும் வைப்பு கடுவினையும் கடியும் வைப்பு தென்னமரு வீடன்னத்தகிடம் வைப்பு தெரிந்த பெருந்து தீர்த்தங்கள் தெரிந்த வைப்பு புண்ணியத்தின் புகழென புகழும் வைப்பு பொன்னுரையில் போகவெல்லாம் புழக்கம் வைப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வைப்பு வேங்கட வைப்பன விளங்கும் வைப்பு ஆரம்பிக்கணும்

வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் நல்ல சுகத்தில் வரும்போது தண்ணீர் மாதிரி அது சாதி தண்ணீர் மையம் செய்யலாம் அந்த பக்கத்தில் குடிக்கிறான் போகிறான் வரான் மீன் பிடிக்கிறான் அவனால எந்த மையம் செய்யலாம் இருந்தாலும் ஜனம் செய்யலாம் அது மையமே தெரியாதவங்க மையம் தராத போடுவான் தண்டி அது சிந்தாதி ஒரு வயிறுவருக்கு அறியாமல் இருந்தால் ஒரு தடவை நாம வேலை போகும் ஜனமும் சாப்பிடுவோம் வேண்டாம் சாப்பிட வேண்டியது அறிஞ்சிக்கிறேன் ரத்தம் பண்ணி அந்த சாம்பலை அந்த கங்கை கங்கை திருவிழி பகவான் திருவிழி அனுப்பி பேர் செஞ்சுக்கிறேன் அப்படி நல்ல பேரம் வந்து ஆவாண்டு கவுதி ஆறாங்க இதை நன்றி சொல்லுங்க இந்த பாரதிய தேகத்தோடு பெருமாள் ஆறாம் ஆண்டு அவன் தெய்வமான மற்றவர்களான அப்படி கழகத்தாலும் நீ குடும்பி கண்டிக்கு போறான் திருமணி பக்கம் பாபம் போடணும் கலப்பதான் போட்டுருந்தோம் பாபம் போடுறது கொடுத்தியும் வருது இதற்கு பலவிதமாக அறிவித வழிபாவாக அப்படி தெரியாதவங்க நெருப்பு போடுறவங்க தொடர்றது குழந்தை தெரியாத தொடர இருக்குமா நெருப்பு சொல்லும் தெரியாத தெரியாதவன் போராடும் அதே மாதிரி நன்றி உயிரவத்தை தெரியாத தெரியாதவன் நல்ல தற்போது அதிகமாக தெரியாது ஒருவரும் நீங்கள் தகுந்த அவதாகம் அவதாகம் தொடர்ந்து ஒருவருடன் தெரியாது பாப்தாப்தகம் தெரிய சீக்கிரமான போது ஒரே வாழ்க்கை கிடையாது நிற்கதா ஜென்ம சந்ததி ஒரு படமும் இல்லை பிறகுறேன் சாகிறேன் பிறகுறேன் என்ன செய்யணும் சாலையின் ஆயுஷ்யமாக பிறகுறான் அவன் ஆயுள் பிறந்தவுடனே முடிவு விரும்பியும் பிறகுறான் சத்தியமாக பண்ணால் உயிராகும் சத்தியமாக பண்ணா எனக்கு என்னாவது ஞானம் சம்பாதிக்கிறான் சத்தியமாக கிடையாது அதனால உயிரா போட்டேன் தெரிஞ்சுக்கிறோம் நினைக்கணும் இன்னையாவது நான் நல்லபடியா திருமணம் ஜனாதி போன்றேன்னு ஒரு உருவத்தில் முடியும் அவலம் தரம் கெம்பி யமுனை ஏறி அடுக்கிற போது இந்த கெம்பியும் முதல்ல கெம்பியா இருக்குது பெருமாள் திருவிழி சம்பந்தப்பட்டது கெண்டையை பற்றி பெற்று போட்டு ராமாயணம் சொல்ல பகவான் பதிதம் போகும் சிவன் கல்வி விருதுக்காக தோற்றம் போறார் என்று என்ன என்ன அர்த்தம் சிவன்தான் அவன் கூடாது அவன் தலையில் ஏற்பட்டது சித்தமாக என்ன அர்த்தம் பகவானு

பார்வையில் மேகம் போறேன்றா, வண்டி போறேன்றா, கருப்பான மலைகளும் மலைகள்லாம் வெறும் பாறையாக நிறைய மரணம் இருக்கும், பெரிய பெரிய மரணம் சூழ்ந்துடும். பார்த்தா மரணங்களையும் மழை தெரியும். அப்ப அந்த மலை பச்சையா இருக்கு, பச்சையா மலை போல். அதனால ஏன் இடவர் பெண் இந்த பாட்டு சொல்லும் போது பள்ளியில் நான் வந்து திரையங்கள் நினைக்கிறேன். மழைவர் ஏன் இடவர் பெண் விஷயம் வருகிறான். முத்துக்கள் யார் யாருக்கும் இன்னொரு மன்னர் விரும்புவது திருவங்கிறது யாரும் எந்தி ஜாமோதரம் ஜாமோதரம். அதனால பிரம்மாவை கருத்தம் எதிரே கயிறால் கட்டப்பட்டவன் வயலால வேகலை ஜாம உதரம் ஜாமோதரம் கதை தப்பி அழகாக இருவன் வெந்தைய மாதிரி யமுனை மாதிரி யமுனை சேர்ந்த ஒன்றை கட்டி குறிப்பாயிடும் யமுனை சரிக்கு அது சந்திக்கு கேளாக்காரீங்கன்னா தெரிய சொல்றேன். அவதாரம் இப்படி 195 அவதாரம் இந்த அவதார சதான நூற்றுக்கு நான் கைத்தான 100 என்பது 100 பெருமாள் பக்தாவதான் டெல்லியில அவதாரம் பண்ண வைக்கிறார் தயாரி அம்சாவதாரம் அம்சமற்கு தவறாது 3 அவதாரம் முதலிடுகிறார். அம்சாவதாரம் அம்சபக்தாய வேலைகள்லாம் வண்டி போது தேவதை இருக்கிறாங்க தத்துவ அம்சமாக கைத்தனை உள்ளது அண்ணமாய் அறிவரை பயந்த அது அஞ்சாவதாரம் வேலை சட்டத்தை காப்பாற்றினார். பத்தாவதாரம் 4 வேலைகளையும் குழந்தையாக்கி அவ காப்பாற்ற வேலத்தை காப்பாற்றினார். 10 அவதாரம் கவசம் ஆதிபூர்வமாக எழுந்து கொள்ள போன்று சிம்மாமூலமாக வேலத்தை காப்பாற்றினார். உபன்யாசம் முடியுது. கவிதா கே சிம்மாய் கவிதை வெங்கடேஷ் வேதா அந்த ஒரு வேதம்.